கண்கள் யாவும் நம்மோடு பாடும். பூங்காற்று தாயாட்டு வந்தே அன்பே, எங்கெங்கு நீ சென்ற போதும் என்ன நெஞ்சமே உன்னை தேடும். காலங்கள் யாரும் நம்மோடு பாடும். பூங்காற்று தாளாட்டு